ేతి కృపయా రంగిణిన్యస్తారం తత్సంప్రాప్తాగమాన్ తద్వితే మనుగణం శిష్టత పూర్ణమగ్రియం శ్రేష్ట శ్రీరంగ రామానుజముని కరుణాలబ్ధ మోక్షాశ్రమంతం సత్వస్థం శ్రీవరాహం యతివరమనఘం దీశికం సంశ్రయామి వేదాంత లక్ష్మణ మునీంద్ర కృపాప్త బోధం తత్వాదయుగ్మ సరసీరుహ భృంగరాజం త్రయ్యంత యుగ్మగత భూరి పరిశ్రమంతం శ్రీరంగ లక్ష్మణ ముని శరణం ప్రపద్యే శ్రీమద్వేదాంత రామానుజముని కరుణారబ్ధ వేదాంత యుగ్మం శ్రీమద్ శ్రీవాస యోగీశ్వర గురుపదయోరర్పిత స్వాత్మభారం శ్రీమద్ శ్రీ రంగనాథాహ్వయముని కృపయా ప్రాప్త మోక్షాశ్రమంతం శ్రీమద్వేదాంత రామానుజమునిమపరం సంశ్రయే దేశికేంద్రం శ్రీరంగేశ పదే సమర్పిత భరం శ్రుత్యంత రామానుజ శ్రీ యోగీంద్ర గురుత్తమేన యమిన శ్రుత్యంత విద్యాత్మనః ప్రాప్త శ్రుత్యమదం సయుగ్మ హృదయం శ్రీవాస రామానుజాత్ శ్రీ శ్రీవాస మునీంద్ర దేశిక మణిం శ్రయో నిధింసం శ్రయే శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది నమో నమో యామునాయ యామునాయ నమో నమః నమో నమో యామునాయ యామునాయ నమో నమః జ్ఞానానందమయం దేవం నిర్మల స్ఫటికాటకం ఆధారం సర్వ విద్యానాం భయగ్రీవముపాస్మహే. అదావద్ పిరాట్టియ పతి చతుశ్లోకి, అదావது ஆளவந்தார் என்கிற ஆச்சாரியர் அவர் ராமானுஜருக்கு ஞான குரு அப்படின்னு அடியனால பலதரம் வந்து இந்த உபன்யாசத்துக்கு முன்னாடியே ஆளவந்தாருடைய தனியனை பார்க்கும் பொழுது ராமானுஷர், அதாவது இந்த ஸ்ரீ வைஷ்ணவம்ன்ற இந்த ஒரு சம்பிரதாயத்தை வந்து இந்த சித்தாந்தத்தை ஸ்தாபிச்ச ராமானுஜருக்கு பற்பல வகையில ஞான குருவாக இருந்த ஆளவந்தார். அந்த ஆளவந்தாரினால எம்பெருமான பத்தியும் பிராட்டிய பத்தியும், அதாவது ஸ்ரீ ரங்கநாச்சியார பத்தியும் ஸ்ரீ ரங்கநாதனை பத்தியும் தனித்தனியே அருளப்பட்ட சதுஷ்லோகி ஸ்தோத்திர ரத்னம்னு ரெண்டு ஸ்தோத்திர ரூபமான, அதாவது துதி வடிவிலான விஷயங்களை அவர் அமுழி செய்திருக்க, அதுல பிராட்டி அதாவது மகாலட்சுமியினுடைய பெருமைகள் எல்லாத்தையும் வந்து வேதங்கள் என்ன, இத்திகாசங்கள் என்ன, புராணங்கள் என்ன, ஆகமங்கள், திவ்ய பிரபந்தங்கள்ல ஆழ்வார்கள் எப்படி அருளி செய்தார்கள்னு இதை எல்லாத்தையும் நன்றாக வந்து அலசி ஆராய்ந்து அதுல தேறின சாஸ்திரார்த்தங்களை எடுத்து நான்கு ஸ்லோகமா போட்டார். இதுவே ஒரு பெரிய உபகாரம். பற்பல புஸ்தகங்கள், அதாவது பற்பல புஸ்தகங்களை தேடி ஆராய்ச்சி பண்ணவாளுடைய ஆராய்ச்சி ரிசர்ச் பேப்பரை எடுத்து நம்ம ஈஸியா பேசிடுறோம். அந்த காலத்துல அவா இந்த ஆராய்ச்சி பண்ணா, இவா இந்த ஆராய்ச்சி பண்ணா, அந்த ஆராய்ச்சினால இந்த முடிவு கிடைச்சதுன்னு ஆளவந்தார் ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்க பிராட்டியை பத்தி. அதுதான் அந்த நான்கு ஸ்லோகங்கள், ஆராய்ச்சியின் முடிவு தான் அந்த நான்கு ஸ்லோகங்கள். ஆராய்ச்சி எல்லாம் மனதிலேயே நன்றாக பண்ணப்பட்டு விட்டன. அந்த ஆராய்ச்சியின் முடிவாக நான்கு ஸ்லோகங்களை பிராட்டியை பத்தி என்னென்ன நாம எல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அத நான்கு ஸ்லோகங்களாக அருளி செய்தார். அதுல முதல் ஸ்லோகம், பிராட்டி எம்பெருமான போன்று அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள்னு தத் விஷ்ணோகோ பரமம் பதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலே உபய விபூதிக்கும் பிராட்டியும் ஈஸ்வரி, அதாவது உபய விபூத்தினா ஸ்ரீ வைகுண்டம் மற்றும் இந்த பிரம்மாண்டங்கள், இப்படி இருக்கக்கூடிய இரண்டிற்கும் பிராட்டி ஈஸ்வரியாக விளங்குகிறாள். ஈஸ்வரிக்கும் சர்வ பூதானாம் அப்படின்னு ஸ்ரீ சூக்தத்திலையும் நன்றாக பறைசாற்றப்பட்டது. அதே போல நமக்கு இரண்டாவது ஸ்லோகத்தின் மூலமாக ஆளவந்தார் அருளி செய்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நான் சொன்ன விஷயத்தை எந்த பிரமாணங்கள் கொண்டும் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்றத சொன்னேன். அது எம்பெருமானுக்கும் உனக்கும் தெரியாத அளவு உங்கள் இருவர், அதாவது பிராட்டியினுடைய குணங்கள், குணங்கள்னா கல்யாண குணங்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வேதத்துல இது அடியேன் அந்த உபன்யாசம் பொழுதும் ரொம்ப முக்கியமா சொன்னேன். அதாவது வேதத்துல குணங்கள் இல்ல இல்ல பிரம்மத்துக்குன்னு சொல்லும், என்னடா அது ஒரு இடத்துல பெருமாளை பார்த்தா என்ன சொல்றது, ஞான பலஈஸ்வரிய வீரியசக்தி தேஜஸ்ன்னெல்லாம் குணத்தை சொல்றது. இன்னொரு இடத்துல வேதத்தை வந்து நிர்குணமான பிரம்மம்ன்றது. என்ன இது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா, ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. குணம் இருக்கு இருக்குன்னு சொல்ற வேத வாக்கியங்களுக்கு அர்த்தம் கல்யாண குணங்கள் இருக்கிறது, அதாவது இழி குணங்கள் தவறான குணங்கள் பெருமாள்கிட்ட எதுவும் கிடையாது அப்படின்னு வேதத்துக்கு தாத்பரியம். அதனாலதான் குணங்கள் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு, குணங்கள் இல்லைன்னா என்ன அர்த்தம், தவறான குணங்கள் ஹேய குணங்கள்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. ஹேய குணங்கள்னா தவறான குணங்கள், அதாவது தள்ள வேண்டிய குணங்கள் எதுவுமே கிடையாது எம்பெருமான்கிட்ட. அவன்கிட்ட இருக்கிறது எல்லாமே கல்யாண குணகணவுக மகாரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படி பிராட்டியும் கொண்டுள்ளான், அதாவது இந்த கல்யாண குணங்கள்லாம் பிராட்டிக்கு அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது, அவ்வளவு கல்யாண குணங்களையும் உங்கள் இருவராலும் அளவிட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சாதிச்சார். இதனால என்னன்னா அளவு கடந்த பெருமையானது காண்பிக்கப்பட்டது. மூன்றாவது ஸ்லோகத்துல ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுதான்னு இந்திரன் பண்ண சரணாகதி, இந்திரன் பிராட்டி கிட்ட பண்ண சரணாகதியினால இந்திரனுக்கு ஐஸ்வர்யங்கள் திருப்பி எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லும் பொழுது, நஷ்டம் பிராக் ததலாபத திரிபுவனம் சம்பிரத்யனந்தோதயம்னு சொல்ற இடத்துல மறுபடியும் இருமடங்காக அந்த ஐஸ்வர்யங்கள் பெருக்கெடுத்து இந்திரனை வந்து அடைந்தனன்னு சொல்லப்படுறது. அதனாலதான் பிரமாணங்கள்லாம் கூட சொல்லும் பொழுது, அதாவது முதல்ல இந்த விஷயத்தை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும், அதாவது பிராட்டியினுடைய அனுகிரகம் இருப்பவனுக்கு அனைத்தும் கிடைக்கும் அப்படின்றது நன்றாக காட்டப்பட்டது மூணாவது ஸ்லோகத்துல. இத பிரமாணங்கள்லாமும் சொல்றது, சுச்சி சமாஹிதோ பூத்வா பக்தி ஸ்ரத்தா சமன்விதா ஐஹிகா முஷ்மிகம் சர்வம் லபதே ஸ்ரீ பிரசாதா. ஸ்ரீ பிரசாதத்தஹானா பிராட்டியினுடைய பிரசாதம், பிரசாதம்னா அனுகிரகம், அதாவது அவளுடைய கடைக்கண் பார்வை இருந்ததுன்னா நமக்கு அவ அனுகிரகம் பண்ணானா அப்படி என்னென்ன கிடைக்கும்னா ஐஹிகாமுஷ்மிகம் சர்வம். ஐஹிகம்னா இந்த லோகத்துல நாம பணங்காசி கேட்கிறோம், இது வேணும்ன்றோம், சீட்டு வேணும்ன்றோம், கம்பெனியில எனக்கு உயர்வு வேணும்ன்றோம், இதெல்லாம் கூட கிடைக்கும். அப்ப நாமான எப்பவுமே பிரபன்னாளானவ உயர்ந்ததையே கேட்கணும் இல்லையா, நம்ம தாழ்ந்த விஷயத்த கேட்கலாமா? ஒருத்த அவ்வளவு பெரிய சொத்தை வச்சு காத்துட்டு இருக்கான் நமக்கு கொடுக்கறேன்னு, நாம போய் எனக்கு 10 ரூபாய் கொடுன்னு கேட்கறது நியாயமா இருக்காது இல்லையா? அதெல்லாம் பகவானே கொடுக்கதான் போறான், நம்ம கேட்கலனாலும் அதெல்லாம் கிடைத்தே தீரும். அதனால பிராட்டி திருவடியில திரு சரணாகதியை அனுட்டிக்க வேணும்னு மூன்றாவது ஸ்லோகத்தின் மூலமாக ஆளவந்தாரானவர் காண்பித்தார். அடுத்தது நான்காவது ஸ்லோகத்துல பிராட்டியே பலமாக இருக்கிறாள். பலம், பலம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதனால் வரக்கூடிய பலன், அதாவது நாம் ஒன்றை செய்தால் அதிலிருந்து வரக்கூடிய பலன். நாம இப்ப என்ன பண்றோம், சரணாகதின்ற பெருமாளும் பிராட்டியும் இருவரும் எழு இருக்கிற அந்த ஒரு சன்னிவேசத்துல, அதாவது அவர்கள் எழுந்தருடி இருக்கும் பொழுது ஒரு ஆச்சாரியனை கொண்டு செய்விக்கிறோம். அப்படி செய்தா என்ன ஆறுது சுவாமி அப்படின்னா மோக்ஷம்ன்றது கிடைக்கிறது. எனக்கு எதுக்கு சுவாமி மோக்ஷம், ரொம்ப நல்லா இருந்துட்டு போறேன், இங்க பிரமாதமா தானே இருக்கு, இந்த லோகத்துல என்ன சுவாமி குறைவு, நிறைய சம்பாதிக்கிறேன், நன்னா இருக்கேன், கேளிக்கையா இருக்கு, நன்னா வந்து சௌகரியமா போயிட்டு வந்துட்டு இருக்கேன், அதுக்கு கார் இருக்கு, வசதிகள் இருக்கு அப்படின்னா இந்த வசதிகள்லாம் ரொம்ப நாள் நீடிச்சு இல்லையே, அப்ப இதுல தோஷம் இருக்கு இல்லையா, வசதிகள்ல இந்த லோகத்துல, அதாவது இந்த உலகத்துல நாம அனுபவிக்க கூடிய எல்லாத்துலயும் ஒரு தோஷம் இருக்கு. தோஷமே இல்லாத, எந்த குறைவும் இல்லாத கொள்ள குறைவிலன் வேண்டிற்றெல்லாம் தரும் கோது அந்த எம்பெருமான் அந்த வள்ளல் மணிவண்ணன் இருக்கானே அவன் நமக்கு வைகுண்டத்தையே தரேன்றான். அப்ப வைகுண்டத்துல நித்தியமான அனுபவம், அதாவது எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாம ஆனந்தத்தையே அனுபவிக்கக்கூடிய அந்த ஸ்ரீவைகுண்டத்தை எம்பெருமான் தரேன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, அப்ப அதுக்கு நாம ஆசைப்படணும். அத பெருமாள் திருவடியிலையும் பிராட்டி திருவடியிலையும் சேர்ந்து நாம அந்த இருவரும் சேர்ந்த அந்த சேர்த்தியில விஜயாபிச்சு அது ஆச்சாரியர்கள் மூலமாக சரணாகதியை அனுட்டிக்க செய்து, பின்பு பிராட்டி மூலமாக அந்த ஸ்ரீவைகுண்டத்துல அதாவது அந்த தேவிமார்கள், அதாவது பிராட்டி எவ்வளவு நமக்கு அனுகிரகம் பண்றானா, வைகுண்டத்துக்கு ஒரு ஆத்மா போறானாம், அந்த ஆத்மா போனான்னா என்ன நடக்கிறது அப்படின்னா, அதாவது அப்சரசுகளை கொண்டு பிராட்டி தான் முதல்ல வரவேற்கிறானா, பெருமாளை விட அவளுக்கு துறை, நம்ம குழந்தை வந்துட்டான், நம்ம குழந்தை வந்துட்டான்னு ஒரு தாயார், பல நாள் பிரிந்த தாயாருக்கு ஒரு அம்மா வந்து குழந்தைய ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்கா, அந்த குழந்தை ஏதோ ஹாஸ்டல்ல இருக்கு இல்ல வெளி தேசத்துல இருக்குன்னு வச்சுக்கோவேன், திடீர்னு அந்த குழந்தை ஒரு நாள் ஏதோ ஹாலிடே ஏதோ லீவுன்னு வருதுன்னா, அந்த குழந்தை மேல அளவு கடந்த பிரீத்தியானது அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிராட்டிக்கு இவ்வளவு நாள் வரமாட்டானான்னு தவிச்சோம், நம்ம அனுகிரகம் பலித்ததுன்னு நினைச்சு நம்மளை அப்படி ஆற தழுவும் வண்ணம் இந்த தன்னுடைய பரிஜனங்கள் தன்னுடைய வேலையாட்கள் அனைவரையும் அனுப்பித்து நம்மளை வரவேற்கிறாளாம் பிராட்டி. இத சுவாமி நம்மாழ்வார் முனியே நான் முகரேந்திர பதிகத்துல கடைசியில விஜாபிக்கிறார். அவ்வளவு பிராட்டிக்கு நம்ம மேல கண்ணு. அப்ப இது நான்காவது ஸ்லோகத்துல தெரிவிக்கப்பட்டது. இதனால இப்ப என்ன தெரிகிறது அப்படின்றத ஒரு ஸ்லோகம் மூலமாக காண்பிக்கிறார்கள் நம் பூர்வர்கள். ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீஷித்ரீம் வந்தே வரத வல்லவாம் அப்படின்றது தெரிவிக்கப்படுறது. என்ன ஆகாரங்கள்? பிராட்டிக்கு மூன்று ஆகாரங்கள், பிராட்டிக்கு மூன்று விஷயங்கள், மூன்று விஷயங்கள் பிராட்டி கிட்ட இருக்கு. என்னென்ன? புருஷகாரமாக இருக்கும் தன்மை. அதாவது நாம ரெக்கமெண்டேஷன் பண்றா ரெக்கமெண்டேஷன் பண்றான்னு சொல்றோமே, பிராட்டி முதல்ல பண்ணக்கூடிய விஷயம் அதுதான். ஏன்னா நம்ம பெருமாள் பெருமாள்கிட்ட நாம நெருங்க முடியாது. அப்படி நெருங்க முடியாத அளவு பாபத்தை பண்ணி வச்சிருக்கோம். ஆனா பிராட்டி அப்படி இல்ல, நெருங்கும்படி நம்மை செய்கிறாள் அப்படின்றது காண்பிக்கப்படுறது. ஏன் நெருங்கும்படி செய்கிறாள்னா, பிராட்டிக்கு பெருமாள்கிட்ட அவ்வளவு சுவாதந்திரியம். அதாவது பிராட்டி இல்லைன்னா அந்த திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவதுன்னு ஆழ்வார் சொன்னாரே, அந்த பிரகாரத்துல பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் சேர்ந்தே நாம சொத்தா இருக்கும். நம்ம பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் சேர்ந்து சொத்தா இருக்கிறதுனால சொத்தை ரட்சிக்கும் துறை இருவருக்குமே இருந்தாலும் பிராட்டி முன்னாடி முந்திக்கிறான் இந்த சொத்தை ரட்சிக்கிறதுல. அப்ப அந்த முந்திக் கொள்ளும் பொழுது அப்ப நம்மளை ரட்சிக்கிறதுக்காக இவ்வளவு பிரயத்தனங்கள் நடைபெறது. அதுக்காக நாம பிராட்டியை முதல்ல போய் அணுகிறோம். அந்த அணுகினதுனால என்ன நடக்கிறதுனா, புருஷகார பூத்தையாக பிராட்டி இருக்கிறோம். புருஷகார பூத்தை புருடகார பூத்தைனா பிராட்டி பெருமாள்கிட்ட நம்மள ரெக்கமெண்டேஷன் பண்ணி வைக்கிறதுக்காக, அம்மா இத்தனை நாள் நான் வந்து அபராதம் பண்ணிட்டேன், இவ்வளவு அபராதங்களையும் நீந்தான் பொறுத்து அருள வேணும் அப்படின்னு சொல்றோம் பத்தேளா, அத பிராட்டியின் திருவடியில நாம பண்றோம். ஏன் அப்படின்னா, பிராட்டியோட சேர்ந்து எம்பெருமான் தானே பரமாத்மா. வேதங்கள் யார பரமாத்மான்னு சொல்றதுன்னு பராசர பட்டர் ரொம்ப அழகா சொல்ற, வேதாந்தாக தத்துவ சிந்தாம் முரபித் உரசி யத்பத. அதாவது வேதாந்தங்கள் எல்லாம் எப்படி பிராட்டிய எம்பெருமானோட முடிவு பண்றது அப்படின்னா, எந்த எம்பெருமான் எவனுடைய மார்பில யத்பாத சின்னை ஸ்தரந்தி, அதாவது பிராட்டியினுடைய திருவடி பிராட்டியினுடைய பாதம் எந்த எம்பெருமானுடைய மார்பில் பட்டு இருக்கோ. அதனாலதான் ஆழ்வார் பாடும் பொழுதும் எம்பெருமான் அந்த வடிவார்ந்த சோதி வளத்துறையும் சுடராடியும் பல்லாண்டுன்னு அந்த திருமார்பில் இருக்கக்கூடிய பிராட்டிக்கும் பல்லாண்டு பாடினார் ஆழ்வார். அப்ப இப்படி பிராட்டியோட எழுந்திருக்கிற எம்பெருமான்கிட்ட முதல்ல செய்யக்கூடிய இந்த புருஷகார பிரபத்தின்னு சொல்லக்கூடியது முதல்ல பிராட்டி திருவடிகள்ல செய்யப்படுறது. ஏன் அப்படின்னா, பிராட்டி தான் எம்பெருமான விசிஷ்டமா காண்பித்து கொடுக்கிறாள். அப்ப பிராட்டி சொன்னா எம்பெருமான் மறுக்க மாட்டான் அப்படின்றது தெரியுது. அதே போல இரண்டாவதா பிராட்டி உபாய தசையாக இருக்கிறாள். உபாயம், உபாயம்னா வழி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆறுன்னு சொல்லுவா, வழின்னு சொல்லுவா, எல்லாம் ஒண்ணுதான். ஆறும் பேரும் அந்த எம்பெருமானும் பிராட்டியும் தான் நமக்கு எல்லாம். திவ்ய தம்பதிகள் தான் நமக்கு ஆறும் பேரும்ன்றது நன்றாக தெரியறது இல்லையா? அப்ப இதை நாம விருத்தாந்தங்கள் மூலமா நன்றாக பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். ஏன்னா விருத்தாந்தங்கள், அதாவது இத வந்து முன்னாடி நடந்த இதிகாசங்கள்ல எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப சுலபமா போயிடும். அதாவது மூன்றாம் திருவந்தாதி பேயாழ்வார் மாடமா மயிலைன்ற இந்த மயிலாப்பூர் திவ்ய தேசத்துல அவதரிச்சாழ்வார். முதல் முதல்ல திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு பிராட்டியோட சேர்ந்து எம்பெருமான சேவிச்சேன்னு சொல்லக்கூடிய வகையில பிராட்டியினுடைய அனுகிரகம் முதல்லேயே திருக்கோவிலூர்ல அடைந்தவர் அந்த ஆழ்வார், பேயாழ்வார்ன்ற ஆழ்வார். அவர் அருளி செய்த ஒரு பாசுரம், வந்து வைத்த வெண்திரைகள் செம்பவள வெண்முத்தம் அந்து விளக்கும் அணிவிளக்கம் எந்த ஒருவல்லி தாமரையாள் ஒன்றிய சீர் மார்பன் திருவல்லிக்கேணியான் சென்று. திருவல்லிக்கேணி எம்பெருமான பாசுரம் பாடுற, இதற்கு உரையிடும் பொழுது நம்ம ஆச்சாரியர்கள் எப்படி உரையிடுறா அப்படின்னா, விபீஷன் ஆழ்வான் எப்படி வந்து பிராட்டியினுடைய அனுகிரகத்தோட வந்தாரோ அப்படி அப்படின்னு உரையிடலாம். அதாவது விபீஷணனானவன் வந்து நல்ல அறிவுரைகளை சொல்லக்கூடியவர். அதாவது விபீஷணஸ்து தர்மாத்மான்னு வால்மீகி பகவானே சொல்ற, விபீஷணன் ஒரு நல்ல தர்மாத்மா, தர்ம சிந்தனை படைத்தவன். எது சரி எது தப்போ, சரிய சரி, ஸ்பேடு அப்படின்றத ஸ்பேடுன்னு சொல்லக்கூடியவன் விபீஷணன். அது லோகத்திலே சொல்லுவாள், ஸ்பேடு அப்படின்னு சொல்லுவாளே, இதை இப்படின்னு சொல்லக்கூடியவன், நல்லதை எடுத்து கூறுபவன். அப்படி எடுத்து கூறுபவன் எல்லாம் ராவணனுக்கு பிடிக்காது. ஏன்னா ராவணன் ஒரு காரியத்தை அடாவடியா ஒரு காரியத்தை பண்ணி முடிச்சுட்டான். அந்த அடாவடியான காரியத்துக்கு இப்ப யார் யாரெல்லாம் தொட போவான்னு பாத்துட்டு இருக்கான். அப்ப அந்த அடாவடிக்கு விபீஷணன் சொல்றான், ஒன்னு அடாவடித்தனத்துக்கு இந்த இலங்கை மொத்தமும் நாசமாக வேணுமா? அண்ணா செய்தது தவறு. ராமன் திருவடிகள்ல ஜானகி தேவியான இந்த பிராட்டிய நாம சமர்ப்பித்துவோம். சக்கரவர்த்தி திருமகனான ராமன் நம்ம எல்லாம் மன்னித்து அருள்வார்னு சொல்றான். மாதா மன்னிப்பு கேட்கிற சரித்திரமே கிடையாது ராவணனுக்கு. அதனால என்ன பண்ணா, நீ இங்க இருந்து ஓடி போயிடு, உன்னை இல்லைன்னா திக்காரம் பண்ணிடுவேன்னு ராவணன் மிரட்டினான். இதுக்கெல்லாம் அசர்றவர் என்ன, இவன்கிட்ட இருக்கிறதுக்கு எம்பெருமான் திருவடிகள்ல இருந்தாலும் நமக்கு அத்தியந்தமான அந்த எம்பெருமான் திருவடியே வந்து பெரிய பலம்னு பொருந்திட்டு உடனே விபீஷன் ஆழ்வான் நேராக வந்து பெருமாள் திருவடிக்கு வந்துட்டார். அப்படி வந்தவர் பிராட்டியின் அனுகிரகத்தோடு வந்தார் அப்படின்னு சொல்றது. அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான், எப்படி வந்தாராம் விபீஷணர், மேல நிக்கும் பொழுதே அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான், ஸ்ரீமானா வந்து நின்னாராம். இப்ப பிராட்டி அனுகிரகம் கிடைச்சுடுத்து, அப்ப பிராட்டி அனுகிரகம் கிடைச்சுடுத்துனா பெருமாள் அனுகிரகமும் கிடைச்சுடுத்துன்னு அர்த்தம். அப்ப போய் எத்தனை பேர் தடுத்தா, இது சுவாமி தேசிகன் ரொம்ப நாள் சொல்லுவேன் என்னன்னா, எத்தனை பேர் வலிய வந்து தடுத்தாலும் எம்பெருமான் வந்து அவ எல்லாரையும் கிளம்புவோன்னு. அதாவது சுக்ரீவனானவன் சொல்ற, இப்படி வந்து இவனை நீங்க ஏத்துண்டேன்னா நாங்க எல்லாரும் புரட்டு போயிடுவோம் அப்படின்ட்டார். நாங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புறோம், இவனை போய் ஏத்துண்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சுக்ரீவன் சொன்ன உடனே பெருமாள் சொன்னாரா, உடனே அதாவது லோகத்திலேயே ஒரு விஷயத்த ரொம்ப செய்து நாம வந்து பிளாக்மெயில் எல்லாம் பண்ணோம்னா ஒரு நேரத்துல அவளே என்ன பண்ணிடுவா, நீ அதை பண்ணிடு அப்படின்னுவா. அந்த அளவு கோபம் வந்துடும் அவளுக்கு, எதிர்க்கிறது அவளுக்கு ரொம்ப பிளாக்மெயில் எல்லாம் பண்ண முடியாது. பெருமாள்கிட்ட எப்ப பார்த்தாலும் போறேன் போறேன் போறேன்னா, யாருக்காக வந்து எங்களுக்கு எனக்காகவா வந்து உன் ராஜ்யத்தை வாங்கிக்கிட்டே இருந்து மீட்டு கொடுத்தவன் தான், அதனால என்னால ராவணன்ட்டே எதுவும் மீட்டுக்க முடியும் பிராட்டிய. ராவண சம்ஹாரம் தானே பெருமாளுக்கு உத்தேசியம், இந்த தேவர்களை காக்கும் பொருட்டு தானே அந்த எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் இந்த தசரதனுக்கு குமாரனா வந்த, அதனால நீங்க எல்லாரும் கிளம்புங்கோ, நான் அவன் ஒருத்தனை வச்சு ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு பெருமாள். உடனே சுக்ரீவன் பார்த்தான், ஐயோ இது என்ன தாங்காது, பெருமாள் கைங்கரியத்துல நமக்கு அன்மையும் இல்லாம போயிடும்னு சொல்லி பெருமாள்கிட்ட திருப்பி சாட்டாங்கமா வந்து நமஸ்காரம் பண்ணான். உடனே அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். அப்ப விபீஷணன் எப்படிப்பட்டவன், அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் அப்படின்றது தெரியுது. இப்ப விபீஷண ஆழ்வாருக்கு ஏற்பட்டதும் அந்த இதுதான். சுக்ரீவனுக்கு எப்படி ஏற்பட்டதுன்னு பாருங்க, சுக்ரீவனும் பிராட்டி அனுகிரகம் படைத்தவன். எங்கன்னா இந்த சீதையை வந்து புஷ்பக விமானத்துல கவர்ந்து கொண்டு போறான் அந்த ராவணனானவன். கவர்ந்து கொண்டு போகும்பொழுது பிராட்டி தன்னுடைய ஆபரணங்கள் அணிந்து கொண்டு இருந்த அணிந்து கொண்ட அந்த ஜுவல்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டே போனாங்க, அந்த ஆபரணங்கள் எல்லாத்தையும், அந்த ஆபரணங்கள் எல்லாம் இந்த குரங்குகள் எல்லாம் சேர்த்து சுக்ரீவன்ட்ட கொடுத்து வச்சிருந்த. உடனே என்ன பண்ணா சுக்ரீவன், பெருமாள் இந்த ரிஷ்யமோக பர்வதத்துக்குள்ள வரும்பொழுது ரிஷ்யமோகாது இகப்பிராப்தம் காமகம் காமரூபீனம்னு வால்மீகி பகவான் சொன்னாரு. அப்படி அந்த ரிஷ்யமோக பர்வதத்துள்ள வந்து சுக்ரீவனுடைய நட்பு ஏற்பட்ட உடனே, சுக்ரீவன் இதை காண்பிச்ச உடனே அங்க சுக்ரீவனுக்கும் பிராட்டி அனுகிரகம் வந்துருச்சு. பாரு, பிராட்டியினுடைய திருவாபரணங்கள் கூட அனுகிரகம் செய்வித்தன அந்த சுக்ரீவனுக்கு, எப்படி பிராட்டியினுடைய அனுகிரகம் போலவே. அப்ப விபீஷண ஆழ்வாருக்கும் அனுகிரகம் கிடைத்தது, சுக்ரீவனுக்கும் அனுகிரகம் கிடைத்தது. அனுகிரகம் கிடைச்ச ரெண்டு பேருக்கும் பெரிய சாம்ராஜ்யமானது கிடைச்சது. ஒருத்தருக்கு கிஷ்கிந்தையான ராஜ்யம் கிடைத்தது, மற்றொருவருக்கு லங்கா ராஜ்யம் கிடைத்தது. ரொம்ப எம்பெருமானுடைய சம்பந்தமும் கிடைச்சது. அப்ப பிராட்டி எவ்வளவு முக்கியமானவள்னு இதுல இருந்து காண்பிக்கப்படுறது. அதனால அவளை உபாயமாக பற்ற வேண்டும், உபாயமாக பற்ற வேண்டும்னா அவள்தான் நமக்கு எதை கேட்டாலும் அதற்கு வழியாகவும் இருக்கிறாள் அப்படின்றது தெரியுது. எப்படி அப்படின்னா, இந்த வழியா இருக்கிற தன்மைன்றது என்ன, அதாவது நாம என்ன பலன் கேட்கிறோமோ அந்த பலனை கொடுக்கக்கூடியது. அப்ப அந்த பலத்தை கொடுக்கக்கூடியதுக்கு பிராட்டிக்கு சக்தி இருக்கா இல்லையா, சுனிச்சிதமாக சக்தி இருக்கு. வேதங்கள்லாம் என்ன சொல்றது அப்படின்னா, பிராட்டியை சரணாகதி பண்ணவனுக்கு பற்பல விஷயங்கள் பற்பல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கிறதுன்னு வேதம் சொல்றது. அது மாத்திரம்தான் சொல்றதா, அவனுக்கு எஸ்யாம் எஸ்யாம் திசிபிகரதே தேவி திருஷ்டி ஸ்துதியாம் தஸ்யாம் தஸ்யாம் அகமஹமிகாம்னு தேசியன் சொன்னாரு. அவள் கடைக்கன் பார்த்தா போறோம், தனங்கள்னா நாங்க போறோம், நாங்க போறோம், சொத்தெல்லாம் வெல்த் கிரியேஷன். வெல்த் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, பிராட்டியினுடைய கடைக்கன் பார்வை கிடைச்சவனுக்கு இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமா அது வழியா இவனுக்கு சேரலாமா அப்படின்றதா. ஆனா அவன் எப்படி இருக்கான்னா, பிரம்மச்சிந்தனையோட எம்பெருமான்ட்டியே எம்பெருமானையும் பிராட்டியுமே சிந்தனை பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த சொத்தெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியல. ஏன்னா பெரிய சொத்தா இருக்கிற கரிகிரிமேல் நிர்ணயித்தும் காக்கின்றானேன்ற பொருட்டுல அந்த கரிகிரி எம்பெருமான் தான் அவனுக்கு நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித்து ந மயா கிஞ்சித் ஆர்ஜிதம் ஹஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம். இந்த உலகத்துல இருக்கிற தனம் எல்லாம் அவனுக்கு ஒரு பெருசா தெரியல. ஏன்னா ஆழ்வாரே என்ன சொல்லியிருக்கார், இந்த உலகத்துல இருக்கிற தனம் எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அதெல்லாம் அழியக்கூடியது. அழியக்கூடியது ஒருத்தன் ஆசைப்படுவான், அழிவில்லாத பெரும் தனம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அதுதான் அந்த அஸ்திகிரி காஞ்சிபுரத்துல அந்த எம்பெருமான் மலை மேல எழுந்திருக்கானே பெருந்தேவி தாயாரோட, அந்த எம்பெருமான் தான் எங்களுக்கு எல்லாம் தனம்னு இவர்கள்லாம் பற்றவேணும். அப்படி பிராட்டியும் எம்பெருமானையும் பற்றினவர்கள் அவர்களுக்கு உபாயமாக பற்ற வேண்டும்ன்றது காட்டப்படுறது. அதே போல மூன்றாவதாக பலன், பலன் என்ன அப்படின்னா, அந்த முன்னமே சொல்லப்பட்ட மாதிரி ஸ்ரீவைகுண்டத்துல ஏற்படக்கூடிய நிரதிசயமான அனுபவம். அப்ப குறைவான பலன்களும் அருளப்படுறது. அதாவது இப்ப அடியன் சொன்ன மாதிரி, அதாவது அழியக்கூடிய பலன்களையும் பிராட்டி கொடுக்கறா. கொடுத்து என்ன பண்றானா, இத கேட்காததுடா குழந்தை, இதை விட பெரிய ஒரு விஷயத்த நான் கையில வச்சிருந்திருக்கேன்னு காண்பிக்கிற மாதிரி, அந்த நீண்டவ பிரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு அந்த எம்பெருமானையே காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒளி விளக்கா இருக்கக்கூடிய பிராட்டி. அப்படி இருக்கக்கூடிய பிராட்டியின் திருவடியிலையும் எம்பெருமான் திருவடியிலையும் சேர்த்து நாம செய்வித்த அந்த ஒரு சரணாகதியின் மார்க்கத்தில் எம்பெருமானும் பிராட்டியும் நன்றாக அனுகிரகம் செய்து அவர்களே நமக்கு மோட்சத்தை அனுகிரகம் செய்து அங்க அந்த கைங்கரியத்தை கொடுத்து நம்மளை நித்தியமா எப்பவுமே வச்சுக்கிறான், எப்பவுமே திருப்பி அனுப்ப மாட்டான். அதாவது ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனவாளுக்கு நச்சபுனராவர்த்ததே நச்சபுனராவர்த்ததேன்ற ரீதியில திருப்பி எல்லாம் வரமாட்டாதான். அப்ப பிராட்டி பாருங்க, இவனுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கொடுத்து இந்த குழந்தைக்குதான், இந்த குழந்தைய ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட்டா உட்கார வச்சுக்கணும்னா அம்மா சின்ன சின்ன விஷயம் எல்லாம் கொடுத்து அதை அப்படியே திருப்பி அதுல கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கிறா பாருங்க. அதே மாதிரி பிராட்டி ஏதோ நம்ம கேட்கறோம், அது கேட்கறோம், பதவி கேட்கறோம், அதை கேட்கறோம், இதை கேட்கறோம், அதெல்லாம் கொடுப்பான். கொடுத்துட்டு சட்டு மோட்சத்தை கொடுக்கறதுக்காக விமுக்தி பலதாயினி இல்லையா, முக்தியை தான் அவன் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறா. ஏன்னா பெரிய சொத்து காத்துன்னு இருக்கு. அந்த பெரிய சொத்தை எல்லாம் நமக்கு கொடுத்து அனுகிரகம் பண்றா அப்படின்றது தெரிய வருது. இதனால ஆகாரத்ரய சம்பன்னம் அப்படின்றது தெரிய வருது. பிராட்டிக்கு மூன்று ஆகாரங்கள், ஒன்று புருஷகாரமாக இருத்தல், அதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணி எம்பெருமான் திருவடிக்கு நம்மள அழிச்சிட்டு போறது. ரெண்டாவது பிராட்டிக்கு ஒரு புருஷகாரம் வேணுமா, வேண்டாம். அதாவது பிராட்டி எம்பெருமான் திருவடியை பற்றுதலுக்கு பிராட்டி தேவைப்படுறா, பிராட்டி திருவடியை பற்றலுக்கு ஒண்ணுமே. பிராட்டி தானாவே ஆச்சாரியர்கள் மூலம் நம்ம அந்த ஆச்சாரியர்களுடைய கடைக்கண் பார்வை இருந்தா போற நமக்கு இந்த ஆச்சாரியர்கள் பிராட்டியின் திருவடியில நம்மள பற்ற வச்சு சந்திராம் பிரபாசாம் யசசா ஜுவலந்தின்னு வேதவாக்கியங்களை கொண்டு நம்ம எல்லாம் எம்பெருமான் திருவடியில் சேர்ப்பிப்பவர்கள் இந்த ஆச்சாரியர்கள். அப்ப இந்த பிராட்டி மூலமா எம்பெருமானை பற்றுகிறோம். அதனால ரெண்டாவது பிராட்டியும் பெருமாளும் ரங்கநாயகியும் ரங்கநாதனும் சேர்ந்தே உபாயமாகிறார்கள். ஏன்னா லோகத்துல சொத்தெல்லாம் பத்தி பத்னி இருவருக்குமே வந்து சொந்தம்னு வேதங்கள்லாம் சொல்றது. அதாவது இந்த புருஷனுக்கு மாத்திரம்தான் சொத்து சொந்தம், இல்ல பத்னிக்கு மாத்திரம்தான் சொந்தம், அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரெண்டுக்குமே பத்தியோர்னா விபாகோஸ்தி அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால இருவருக்கும் சொந்தமான சொத்தா நாம இருக்கோம். அப்படி இருக்கிற சொத்தை அடையறதுக்கு நாம வந்து எவ்வளவு துறப்படுறோமோ இல்லையோ, நாம வேகமா முயற்சி எடுக்கிறோமோ இல்லையோ, பெருமாளும் பிராட்டியும் வேகமா முயற்சி எடுக்கிறா. அதுலயும் பிராட்டி முந்திண்டு நமக்கு எப்படி எப்படிலாம் அனுகிரகம் பண்ணலாம்னு பாத்துட்டே இருக்கா. அப்படி சரியான வேலைகள்ல சரியான அனுகிரகங்களை செய்து நமக்கு அந்த பலனாகவும் பிராட்டி இருக்கிறாள் அப்படின்னு சொல்ற ஆகாரத்ரய சம்பன்னம் அப்படின்ற இந்த விஷயம் சொல்லப்படுறது. அதனால பிராட்டி தான் இவ்வுலகில் இவ்வுலக அனைத்திற்கும் ஈசித்ரி, அதாவது அந்த ஈஸ்வரியா இருக்கான்றதும், தலைவியா எப்படி எம்பெருமான் தலைவனும் அப்படி பிராட்டி தலைவி அப்படின்றதும் நன்றாக ஸ்தாபிக்கப்படுறது. இதனால ஆளவந்தார் சொன்ன விஷயத்தினுடைய சங்கிரகமா இன்னைக்கு உபன்யாசம் அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சின்ன சங்கிரகம் இருக்கு, சில கேள்விகள் சில பதில்கள், அதையெல்லாம் பிராட்டி விஷயமா ஏற்படக்கூடிய கேள்விகளும் பதில்களும் அங்கங்க சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்கப்பட்டாலும் கிரமேண அந்த கேள்வி பதில்களை பார்த்து இந்த சதுஷ்லோகி ஆகிற அந்த உபன்யாசத்தை வந்து தலைக்கட்டணும், பிராட்டியே அந்த தலைக்கட்டி வைக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.